கிட்ட சுத்த கிட்ட புத்து கிட்ட பத்து கிட்ட வா. ஆலி ஆலி ஏ ஆலி ஆலி ஆலி நீ ஆலி ஆலி ஏ ஆலி ஆலி ஆலி நீ ஏ ஆலி ஆலி ஏ ஆலி ஆலி ஆலி நீ ஆலி ஆலி ஏ ஆலி ஆலி ஆலி நீ. ஏ மச்சக்கட்ட மச்சக்கட்ட மொழிய பார்த்து இவ உச்சுக்கட்ட உச்சுக்கட்ட நா பச்சமரம் பச்சமரம் போல நிக்க நீ இச்சு படம் பிச்சுக்கிட்ட உன்ன அடிச்சு துவிச்சு பின்ன காசக்கி பொழிஞ்ச கலர் தொடியில் மாட்டி கொஞ்சம் வெயிலில் வாட்டி சின்ன இடுப்புல இடுப்புல சுத்திக்கிட்ட சுத்திக்கிட்ட புத்திக்கிட்ட பத்திக்கிட்டவன். இனிப்புக்கும் இனிப்புக்கும் நடுவுல மனதா கேளு மாட்டி கொஞ்சம் வெயிலில் வாட்டி சின்ன இடுப்புல இடுப்புல சுத்திக்கிட்ட சுத்திக்கிட்ட புத்திக்கிட்ட பத்திக்கிட்ட. ஆனா என்ன நெருப்புல நினைக்கிற அதுதான் தொல்ல பசிக்கிறா மனசுக்கு அளவில்ல ருசிக்கிறா வேற எனக்கு முடிவில்ல கசுக்கரா பாகம் உன்னதகத்தில் மாட்டி கொஞ்சம் வெயிலில் வாட்டி சின்ன இடுப்புல இடுப்புல சுத்திக்கிட்ட சுத்திக்கிட்ட புத்திக்கிட்ட பத்திக்கிட்டவன். ஆலி ஆலி ஏ ஆலி.